यद्भक्तजनार्तिहन्तु पितृत्वमन्ये शविचार्यतूर्णम् स्तम्भेऽवतारस्तमनञ्जलभ्यम् लक्ष्मीनृसिंहम् शरणम् प्रपद्ये यस्य सारस्वतश्रोतो बहुळा मोदवासितम् श्रुतीनाम् विश्रमायाळम् जठारिन्दमुपास्महे यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्थतितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तदेकसिन्धो रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि प्रपद्ये निरवद्यानाम् षद्याम् गुणसम्पदाम् शरणम् भवभीतानाम् षटगोपमुनीश्वरम् श्रीरङ्गनाथषटगोपयतीन्द्रदृष्टम् लक्ष्मीनृसिंहषटचित्करुणैकपात्रम् श्रीरङ्गवीररघुराच्छटगोपहृद्यम् वेदान्तदेशिकीन्द्रमहम् प्रपद्ये सम्प्राप्ताद्यात्मशास्त्रम् नरकरिषडभङ्गभूकारुजाभ्याम् कारुण्याश्रीसिंहे निकरिषडिपोरात्मनिक्षेपधन्यम् वेदान्ते भावधूपत्वमिति षडतितारङ्गपूर्वेण सूक्तम् वात्स्यम् नारायणार्य परमदमनव्याख्रियाख्यातमीढे श्रीमद्रङ्गषडारिसंविराल्लब्धागमान्तद्वयम् श्रीमद्वीररघूद्भात्रषडचित् पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदपदम् सदेशिगतेः कारुण्यवीक्षास्पदम् सेवेरङ्गधुरीनशासनवसम् नारायणम् योगिनम् वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणम् बुधाग्रयम् नारायणाद्यतिर्यकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः श्रीमद्रङ्गषडारिसंविमिरात् प्राप्तागमान्तद्वयम् दृष्ट्या वीररघूद्भश्रुतिश्रो न्यस्तात्मरक्षाभरम् श्रीसेवत्स विभूषणम् गुरुवरम् श्रीश्रीवासाभिदम् श्रीमालोलरमानिवासचरणम् न्यस्तेकचित्तम् श्रये அன்பர்களின் வேண்டுகோளுக்கிணங்க அடியேன் ஒரு ரெண்டு வார்த்தை ஸ்ரீமத் ஆதிவிசோபைத்தீந்திர மகாதேசியனுடைய வைபவத்தை இந்த யூடியூப் மூலியமாக விஜாபிக்கிறேன். ஸ்ரீமத் ஆதிவிசோபைத்தீந்திர மகாதேசியனுடைய வைபவத்தை சொல்லணும் அப்படின்னா அடியன் மாதிரி மந்தமதிகளுக்கெல்லாம் அது எட்டவே எட்டாது. ஏதோ ஸ்ரீமத் அழகிங்கிற திருவடி வாரத்தில் அன்வைச்சதுனால இந்த சில அன்பர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அடியன் இந்த வார்த்தை சொல்றதுக்காக விழைகிறேன். இதில் எதாமதி அடியனுக்கு தெரிஞ்சதும் இங்கே சொல்றேன். இதில் ஏதாவது குற்றம் குறைந்தா பாகவதர்கள் மன்னிக்கும். அதாவது நம்ம சம்பிரதாயத்தில் ஆச்சாரியனோட குணக்கீர்த்தியை எப்பயும் சிரவணம் பண்ணோம். அந்த சிரவணத்தினால நமக்கு எல்லா விதமான பாபங்களும் போகும், நற்கதி அடைவோம். எம்பெருமானுடைய திருவடி நிழலில் நமக்கு நிறைய இடம் கிடைக்கும். அவன் திருவடியிலேயே நம்ம கைங்கரியம் பண்ணுறதுக்கும் பிராப்தமாகும். இது ஆச்சாரிய சம்பந்தத்தினால் மாத்திரமே வரும் அப்படின்ட்டு நம்ம பூர்வர்கள்லாம் ரொம்ப ஸ்லாகிச்சு பேசியிருக்கா. இந்த ஆதிவிசோப மகாதேசியன் ஆனவர் நம்ம ஸ்ரீமதி அகோகுல மடத்துக்கு சன்னதிக்கு சம்பிரதாய பிரவர்த்தகரா எழுதியிருந்தார். ரொம்ப வைசிஷ்டியமான அவரோட வைபவம். இவரை பத்தி பூர்வர்களும் பூர்வாச்சாரியரான ஆச்சாரியர்களும் இவருக்கு அப்புறம் வந்த ஆச்சாரியர்களும் ரொம்பவே ஸ்லாகிச்சு இவரை பத்தி பாடுறா. பூர்வாச்சாரியார்கள்லாம் வந்து பாடும்போது, அதாவது ஸ்ரீமத் ஆதிவிசோபைத்தீந்திர மகாதேசனுக்கு முன்னாடி இருக்கிற மகான்கள் ஆச்சாரியர்கள்லாம் மங்களாசாசனம் பண்ணும்போது நேராக இவர சொல்ல மாட்டான். ஆனால் அவள் சொல்கிற வார்த்தைகள்லேருந்து நம்ம வந்து ஊகிச்சு இவரை தான் சொல்கிறேன்னு நம்ம வந்து நிச்சயம் படுத்தலாம். அந்த கணக்கில் நமக்கு பெரிய ஜீயர் அப்படின்னு நமக்கு சம்பிரதாயத்தில் ரொம்ப பிரஸ்தாபிக்கிற ஆளவந்தார் தம்முடைய ஸ்தோத்திரத்னத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகத்தில் தன்னை பற்றி சாதிக்கிறார். அது ஆதிசுரோ சுவாமிக்கையும் அன்வயமாகுது. அதாவது 56வது ஸ்லோகத்தில் ஸ்தோத்திரத்தன்ற மகாகாவிய மகா ஸ்தோத்திரத்தில் பா ஸ்ரீமா சாகர் சகிர்த்ததாகார விலோக நாசையா திருணீகிருத்தான் உத்தம முக்தி முக்திபிகி மகாத்மபிகி மாம் அவலோக்கியதாம் தாம் நய கஷணமிப்பித்தே எத் விரோ விரகோதி துஸ்ஸஹா அப்படின்னு சாதிக்கிறார். என்ன இந்த ஸ்லோகத்தோட ஒரு தாற்பயம்னா, எம்பெருமானுக்கு மகாத்மாக்களோட பிரிவு வந்து தாளாதான். அதாவது அவளுக்கு எம்பெருமான்கிட்ட பிரிவுன்றது நிச்சயமா தாளாது. அவளுக்கு வந்து 24 மணி நேரம் எப்பயுமே எம்பெருமானை தவிர வேற எந்த விதமான சிந்தனையும் கிடையாது. அந்த இதுல வந்து முதன்மையா இருக்கிறவர் சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ்வாரோட சரித்திரத்தங்கள், நம்மாழ்வாரோட சீசூத்திகளும் அவரோட சரித்திரத்தை பார்த்தோம்னா, அவர் தான் அவதரித்த உடனேவே இந்த கர்ப்பயோனி சம்பந்தத்துல இருந்து விட்டு விடுபட்டு இந்த லோகத்துல இந்த லோக இன்னாகவும் நம்ம இந்த சத்வரஜ்தமஸ்லாம் ரஜோ தமோ குணங்கள் தன்னுடைய இதுல அந்த வாயுக்கள் வந்து இந்த சட்டன்ற வாயு வந்து இதை அடைக்கிறதுக்கு வழிவிடாத அந்த வாயுவை ஜெயிச்சவர். அதனால சட்டாரின்னு பேர் எடுத்தவர் சுவாமி நம்மாழ்வார். அதனால அவருக்கு சத்துவகுணமே மேலோங்கி இருந்தது. எம்பெருமான் அனுபவத்தை தவிர வேற அனுபவத்தில் அவர் ஈடுபட்டதே இல்லை. அவர் அப்பேற்பட்டவர். அவரை தான் இந்த ஸ்லோகத்தை சொல்றான்னு பிரிவா சொல்லுவார். அதே அப்பேற்பட்ட மகாத்மாக்கள், அந்த மகாத்மாக்களை, அது எப்பேற்பட்ட மகாத்மானா, ஈடுல வியாக்கியானம் பண்ணும்போது சுவாமி நம்பல. நம்மாழ்வாருக்கு ரெண்டு திசை தான் இருக்குமா, சம்சிலேஷ தசை விசிலேஷ தசைன்னு. பெருமாளோட கூடுறது, பெருமாளோட கூடாம இருக்கிறது. அது கூடாம இருக்கிறது தசையே கிடையாது அவருக்கு. ஆக்சுவலா ஆழ்வாருக்கு கூடுற தசைன்னா எம்பெருமானோட குணங்கள்லாம் அப்படியே நிறைய சாட்சிட்டே இருப்பார். உயர் வர உயர்நலம் உடையவன், வீடு மின் முற்றம் வீடு உபதே ஊர் ஊராருக்கு உபதேசம் பண்றது, எம்பெருமானோட கலியும் கடும் கண்டுகளும் கடல் வண்ணன் பூதங்கள் மேல் எம்பெருமானோட குணங்களை சொல்றது, இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பார். ஒரு க்ஷணம் எம்பெருமான் இவரோட அனுபவத்திலேருந்து அப்படி அனுபவிச்சுட்டே இருக்க ஆழ்வாருக்கு திடீர்னு எம்பெருமான் வந்து என்ன பண்ணுவார், கொஞ்சம் விலகி எம்பெருமான் வந்து தன்னோட லீலையை காமிப்பார் ஆழ்வாருக்கு. உடனே ஆழ்வாருக்கு சோகம் வந்துடும். இது சுவாமி தேசியனும் சோக ஸ்லோகத்தும் அபியாத்துக்கு அபியாகத்தை தீவத்தகான்னு சாய்க்கிறார். இவருக்கு சோகமே, இந்த லோகத்தில் பறந்துட்டோமே, இனிமே நமக்கு மோட்சம் இல்லாத போடுமே, அந்த சோகத்தை விளக்கிறதுக்காக சோகமாக வந்தான். 1000 காதா சகஸ்திரம்னு 1000 பாசுரமாக நம்மாழ்வாருக்கு வந்தது. அப்பேற்பட்ட நம்மாழ்வார் என்ன சொல்கிறா ஈடுல அப்படின்னா, இவருக்கு எம்பெருமானோட அனுபவம் அனுபவிக்கும்போது சம்சிலேஷத்தை அனுபவம் கொஞ்சம் விட்டு போனால் உடனே விசிலேஷத்தை, அப்பயும் அனுபவம் தான், அப்பயும் பெருமாளோட குணக்கீர்த்தி சொல்லி பாடின்னு இருப்பார் நம்மாழ்வார். அப்பேற்பட்ட மகான்களா எம்பெருமானாலே பிரிய முடியாது. நாரணே நீ என்ன, நீ என்ன அந்நி இலைன்னு சாய்கிறார் திருமிசி ஆழ்வார். அந்த மாதிரி இவருக்கு எப்பயுமே குருகா நீளா இறுதியூடா எனையூழி சிறு பெருகா சிறுகா பெருகா அளவில் இன்பம் சேர்ந்தாலும் மறுகாலின்றி மாயோன் உனக்கே ஆளாகும் சிறுகாலத்தீருமோ அப்படின்னு நம்மாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா அனுபவிச்சு சாதிக்கிறார். அவருக்கு ஒரு க்ஷணம் கூட அவரை வந்து விட்டு பிரியாதவர் பெருமாள். அப்பேற்பட்ட மகான்களை தான் இந்த ஸ்லோகத்தில் ஆள வந்தார். சகிருத்வதாக்கார விலோகனாசயா திருணீகிருத்தானுத்தம் மகாத்மபி மாம் அவலோக. அப்பேற்பட்ட மகான்களை நான் அடைய வேணும். அதாவது எம்பெருமான் எந்த மகான்களை விட்டு பிரிய மாட்டானோ அப்பேற்பட்ட மகான்களை நான் அடைய வேணும்னு ஆழ்வார் இது ஆள வந்தார் சாதிக்கிறார். அதை வந்து சதா காலமும் அன்வர்த்தனம் பண்ணவர் சுவாமி ஆதிசரோபித்மாதிசன். ஆதிசரோ சுவாமி யதீந்திர மகாதேசியனுடைய அடைக்கலப்பத்தில் 21 பட்ட ஐசிங்கர் சாதித்த அடைக்கலப்பத்தில் கடைசி பாசுரத்து முதல் பாசுரம், அகலாமே மாறனுரை அறுத்தமுடன் அனைவருக்கும் தகவலே உரைக்கின்ன அப்படின்னு சாய்கிறார். அந்த மாறனுரையான திருவாய்மொழிக்கு சதாசர்வ காலமும் வியாக்கியானம் அது அந்த உரையை எடுத்து சொல்லி ஒரு வருஷ காலம் 2 வருஷ காலம்னு எப்பையும் அந்த நம்மாழ்வாருடைய சிந்தனையிலேயே இருக்கிற சுவாமி ஆதிசரோபயத்தின் மகாதிசியர். அதனால இந்த ஸ்லோகத்தில் ஆள வந்தார் தாம் வேண்டிய மாதிரியே தன்னுடைய பிற்காலத்தில் வர சிஷியரான ஆதிசரோ சுவாமியும் அது மாதிரியே இருப்பவர் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி சுவாமி தேசிகன் மூக்ஷுத்வ அதிகாரம்னு ரகசிய தரிசாரத்தில் 7வது அதிகாரம், அந்த அதிகாரத்தில் கடைசி ஸ்லோகத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஒரு ஸ்லோகத்தை எடுத்து காண்பிக்கிறார். அது என்ன? விஷமது பகிஷ்குர்வன் தீரஹா பகிர் விஷயாத்மகம் பரிமிதரச சுவாத்ம பிராப்தி பிரயாச பராங்முகா நிரவதி மகானந்த பிரம்மானுபூதி குதூஹலி ஜகதி பவிதா தெய்வாத் கஷ்டித் ஜிகாசித சம்ஸ்கிருதா அப்படின்ற ஒரு ஆச்சரியமான ஸ்லோகத்தை கடைசி ஸ்லோகத்தை எடுத்து சாதிக்கிறார். என்னன்னா, விஷமது பகிர்ஷ்குர்வன் தீரஹா பகிர் விஷயாத்மகம், இந்த மகான்களா இருக்கவா என்ன பண்ணுவா அப்படின்னா, பகிர் விஷயமான இந்த லோகத்தில் இருக்கிற விஷயங்களை அதை கண்ணு கூட எடுத்து பார்க்க மாட்டான். இந்த லோக விஷயமானது என்னன்ற ரொம்ப ஆச்சரியமான ஒரு விசேஷம் கொடுத்து சாதிக்கிறார். அது விஷ மதுவாம், தேன் இருக்கோ இல்லையோ என்னைக்குமே ரொம்ப போக்கியமா இருக்கும். விஷமே தேனா போச்சுன்னா அதுதான் இந்த லோகத்தில் இருக்கிற விஷயங்களா. உண்டியே உடையே உகந்தோடும்ன்ற இந்த லோக விஷயங்கள், இந்த லோக விஷயங்களெல்லாம் இந்த மகான்களானவா அதை வந்து தியாஜியம் பண்ணுவா, இது வேண்டாம் நமக்கு, இது இது கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லைன்னு. சரி, அடுத்த லெவல் என்ன அப்படின்னா, பரிமிதரச சுவாத்ம பிராப்தி பிரயாச பராங்முகா. சரி, இந்த லோக விஷயம் வேண்டாம், இந்த ஆத்மானுபவம் சொல்றாங்க, ஜீவாத்மானுபவம், அந்த ஜீவாத்மானுபவம்ன்றத நம்ம சம்பிரதாயத்தில் கைவல்யம்னு சொல்லுவாங்க. அந்த கைவல்ய அனுபவத்தை, அதாவது ஆத்மானுபவம் ரொம்ப விசேஷமா இருக்கும், அதுவும் அது ரொம்ப இந்த லோக விஷயம் மாதிரி மகாமட்டமா இருக்காது, ஆனால் பரிமித ரசமாக இருக்கும் அது. அந்த பரிமிதம் அது கொண்டு ஒரு முடிவு உண்டு, அது என்னதான் இருந்தாலும் அது வந்து பெருமாள் கெங்கிறதுக்கு ஈடா இணையாக அதுலையும் அதுலேயும் இந்த மகான்களாக இருக்கும் பராமுகாலாக இருக்கலாம், அதில் வந்து அதையும் அந்த மாதிரி விஷயத்துக்கும் போகமாட்டலாம். சரி, லோக விஷயத்திலையும் இவாளுக்கு வந்து எந்த விதமான ஆசையும் இல்லை. சரி, ஆத்மானுபவத்தியான இவாளுக்கு எதனா இருக்குமானா அதுலேயும் இவாளுக்கு ஆசையும் இல்லை. அதை மாதிரி கல் கட்ட மாதிரி என்ன இருப்பாள் அது மாதிரி, அப்போ அவள்லாம் எப்படி மகான்கள்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டால், அடுத்த வரியில் இதை சாய்க்கிற எல்லா விஷயத்திலையும் எல்லாரும் வந்து எதிலியான ஒன்றுத்தை வந்து அவளுக்கு வந்து ஒரு ருச்சி இருக்கணும். மகாத்மாக்களான அவளுக்கு என்ன மாதிரி இருக்குன்னா, நிரவதி மகானந்த பிரம்மானுபூத்து குதூகலி. இதே அந்த மகான்களுக்கு என்ன ஆறுதுன்னா, இந்த விஷயங்கள் லோக விஷயங்களோ ஆத்மா விஷயத்திலையும் அவன் சிந்தனை பண்ணாமல் இருந்தாலும், இந்த பகவத் விஷயம் இருக்கோ இல்லையோ, பிரம்மானுபூதி இருக்கோ இல்லையோ, அந்த பிரம்மானுபூதியில் வந்து அவளுக்கு ரொம்ப குதூகலாலாக இருப்பாளாம், குதூகலிச்சுன்னு இருப்பாளாம். அந்த குதூகலம் வந்து அவளுக்கு பிரம்ம அனுபவம்னா என்ன, எம்பெருமானை பற்றியும் இந்த ஆழ்வாரிப்ப சாயத்தும் கும்பிடு நெட்டமிட்டாடு கோகொட்டன் தொழலாதார்னு சாய்கிறார். அப் எப்பையும் எம்பெருமான அதே நதேகம் நத்ராணான் நசசுகம் அசேஷாபினும் அப்படின்னு ஆழ்வந்தார சாயத்த கணக்கில் எப்பையும் எம்பெருமானை பற்றி தியானம் பண்ணுறது, வசிஷ்ட வாமதேவாதிகள் மாதிரி எப்பயுமே எம்பெருமானை பற்றி தியானம் பண்ணே இருப்பா அந்த மகான்கள். அதிலும் குதூகலிச்சுன்னு இருப்பா, கும்பிடு நட்டமிட்டாடி கோகொட்டும் தொழலாதார் அப்படின்னு எப்பயும் கும்பிட்டு எப்பயும் துள்ளி விளையாடி எப்பயுமே எம்பெருமானை பற்றியே தியானம் பண்ணிட்டு அவளோட சிந்தனையிலேயே இருக்குவா. ஏன்னா மற்ற விஷயத்தில் பகிர் விஷயத்தில் அவளுக்கு இல்லைன்னா கூட இந்த விஷயத்தில் ரொம்ப அவளுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். அப்பேற்பட்ட மகான்கள் கூடிய சீக்கிரமே பிறக்க போறா, அவதரிக்க போறா அப்படின்னு சுவாமி தேசிகன் ஆச்சரியமா அந்த ஸ்லோகத்தை சாய்கிறார். ஜெகதி பவிதா தெய்வாத் கஷ்டித் ஜிகாசித சம்ஸ்கிருதி அப்படின்னு ரொம்ப சீக்கிரமாவே இந்த லோகத்தில் அவதரிக்க போறான்னு சுவாமி தேசிகன் தன்னுடைய அவதாரத்துக்கு பிறகு அவதரிக்க போறான்னு சாதிச்சிருக்கார். மகான்கள்லாம் சொல்லுவா இது பவிஷ்யத்தின்னு இருக்கணும், ஆனா பவிதான் இருக்கார். அப்படின்னா பவிஷ்யத்தின் இருந்தா பின்னாடி பிறக்க போறான்னு பொதுவா சொல்லிடுவாது ஃபியூச்சர் டென்ஸுக்கு, ஆனா பவிதான்னு உடனே கூடிய சமீபத்திலேயே அவதரிக்க போறா, அதனால பவிதான்ற பதம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு ரொம்ப விசேஷமா சொல்லுவாளாம். அத பிள்ளைப்பாக்கம் ஸ்ரீமத் அழகிசிங்கர் சாதிப்பேர்னு ஸ்ரீமத் இஞ்சிமடி அழகிசிங்கர் தம்முடைய வியாக்கியானமான சாரபோதினில சாதிப்பேறாம். என்னன்னா, பிள்ளைப்பாக்கிங்கர் இந்த ஸ்லோகத்தை வந்து இப்ப எப்படி எம்பெருமானாரோட அவதாரத்தை சுவாமி நம்மாழ்வார் கலியும் கெடும் கண்டுகொள் மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் அப்படின்னு சாதி எப்படி எம்பெருமானாரோட அவதாரத்தை சுவாமி நம்மாழ்வார் சூசிப்பிச்சாரோ அதே கணக்கில் சுவாமி தேசிகனும் சுவாமி ஆதிவன் சரோபயத்தீந்திர மகாதேசிகனுடைய அவதாரத்தை சூச்சிப்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலன்னு ஸ்ரீமத் பிள்ளபாக அழகேசிங்கர் சாதித்ததாக ஸ்ரீமத் இஞ்சிமேடு அழகேசிங்கர் தம்முடைய வியாக்கியானமான சாரபோதியில் இதை விவரிச்சிருக்கார். இந்த விஷயத்த உத்தமூர் சுவாமி அபிநவ தேசிகனான உத்தமூர் சுவாமியும் தம்முடைய வியாக்கியானத்தில் இந்த விஷயத்தை சாதிச்சிருக்கார். அந்த சுவாமி திருக்குடந்த தேசிகனையும் இது மாதிரி சாதிச்சிருக்கேன்னு அத்தையும் சாதிச்சிருக்கார். அந்த மாதிரி மகான்கள் சுவாமி ஆதிசோ சுவாமி அவதார சுவாமி மாதிரியே பின்னாடி அவதரிக்கிற திருக்குடந்த தேசிகன் மாதிரி மகான்களும் அவதரிச்சிருக்கா, அதில் ஒன்றும் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு இந்த ஸ்லோகம். இப்படி தமக்கு பூர்வாச்சாரியாரான ஆளவந்தார் தேசிகன் சாதித்த மாதிரியும் பின்னாடி வந்திருக்க ஸ்ரீமத் அழகேசிங்கர்களும் ரொம்ப இந்த ஆதிசரோ சுவாமியை பற்றி ரொம்ப ஆச்சரியமாக சாதிச்சிருக்கா. இதில் சுவாமியுடைய வைபவங்கள் ரொம்ப விசேஷமானது, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனாலும் தெரிஞ்ச வைபவத்தை திருப்பி திருப்பி நம்ம அனுசந்தானம் பண்ணே இருந்தால் நமக்கு வந்து அதில் பலன்கள் ஜாஸ்தி. சாஸ்திரநாமம் தெரிஞ்சதுன்னா நித்தியம் சாஸ்திரநாமம் சொல்கிற மூலியம். அதே மாதிரி சுவாமியுடைய வைபவத்தை நிறைய தினம் சொன்னோன்னா நமக்கு வந்து அதில் நிறைய விஷயங்கள் புலப்படும், நிறைய அவருடைய அனுகிரகத்தை நம்ம நிறைய பாத்திரமாகும். அதே மாதிரி சுவாமி தம்முடைய அதி பால்ய வயசிலேயே ரொம்ப மகா மேதாவியாக இருந்தார். திருநாராயணபுரத்தை தம்முடைய பிதாவான கேசவாச்சார சுவாமி திருவிகாரத்திலே வேதாத்தியனம் பிரபந்தாத்தியனம்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது சுவாமிக்கும் சுவாமி திருத்தகப்பனாருக்கு சுவாமியை பற்றி சிந்தனை வந்து நல்ல சதாச்சாரியன் திருவடியில் காலக்ஷேபம் பண்ணணும்னு சொல்லிட்டு சுவாமியை வந்து காஞ்சிபுரத்துக்கு சின்னம்மாள்னு கடிகாசிதம்மாள் விஷ்ணுவரதாச்சார சுவாமி அப்படின்ற ஆச்சாரியன் திருவடி வாரத்தில் போய் காலக்ஷேபம் பண்ணுன்னு நியமித்து அந்த சுவாமிகிட்ட போய் காஞ்சிபுரத்தில் தேவப்பெருமாள் திருவடி வாரத்தில் அத்தியாத்ம சாஸ்திரங்கள் சீபாஷ்ய கீதா பாஷ்ய ரகசிய திரைசார பகவத் விஷய காலக்ஷேபங்கள்லாம் பண்ணிட்டு ரொம்ப ஆச்சரியமாக எழுந்தேர் ஆதிசரோ சுவாமி. ஒரு நாள் ராத்திரி சுவாமியுடைய கனவுல அகோபுர நிசிம்மன் தோண்டி அவசியம் வந்து என்னுடைய ஸ்தானமான அகோபுரத்துக்கு வந்து நீ வர வேண்டியது, அங்கே வந்து சன்னியாசாஸ்திர ஆசிரமம் பற்றிக்கொள்ள வேண்டியதுன்னு நியமனம் ஆகி அத்தை வந்து தம்முடைய ஆச்சாரியரான அம்மாள் கிட்ட இதை விஜாபிச்சு அம்மாளும் அத்தை ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த ஒரு கனவு, இது நிச்சயம் நீ நடத்தி கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி அம்மாளுடைய நியமனத்தின் பேரில் சுவாமி வந்து அகோபுரத்துக்கு எழுந்தருளி அங்கே நவநரசிம்மனையும் சேவிச்சுட்டு இருக்கும்போது அகோபுர நிசிம்மன் சன்னதியில் ஏழு இருக்கும்போது அங்கே நிசிம்மனே தானே அகோபிலே ஸ்ரீநிசிம்ம பிரேஷமந்திரம் ஸ்வயம் ததவு அப்படின்னு ஆச்சரியமாக அங்கே நிசிம்மனே எழுந்தருளி இருந்து தானே இன்னொரு சன்னியாசி ரூபத்தில் அங்கே சீபாஷ்யகார சன்னதியில் இருந்த காஷாயத்தையும் தண்டத்தையும் இங்கே சுவாமிக்கு எழுந்தருளை பண்ணி சடகோபஜியர்னு நாமத்தையும் சாற்றி போந்தருளினார். அப்போ ஆதிசரோ சுவாமிக்கு ஒரு சிந்தனை வந்தது, பெருமாள் கனவுல வந்து தானே வந்து நிசும்மனா தானே வந்து ஆராதிக்க மாதிரி அனுகிரகம் பண்ணுவேர் அப்படின்னு சொன்னாரே, இது எந்த பெருமாள் ஏழை பண்ணிக்கிறது தன்னுடைய காஷாய சீகரணம் பண்ண அந்த நிசும்மனை கேட்டார், உனக்கு எல்லாம் தானாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஷிங்கர் மறந்துட்டார். அந்த பெருமாள் சன்னியாசியாக எழுந்துள்ள இந்த பெருமாள் அப்புறம் ஆச்சரியமாக ஒரு மாலோலூர் லக்ஷ்மி நரசிம்மனுடைய உற்சவ மூர்த்தியை போய் அங்கே சேவிக்கும் போது அவரே தானே வந்து ஆதிசர சுவாமி திருக்கைகளில் எழுந்தருளி என்னையே நீர் ஆராதனம் பண்ணும், என்னை எழுந்தருளை பண்ணி லோகம்லாம் சஞ்சாரம் போய் லோகத்தில் வந்து உஜ்ஜீவனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நம்மாழ்வார் எம்பெருமானார் சுவாமி தேசியன் சம்பிரதாயமான இந்த பிரபத்தி மார்க்கத்தை எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி தழைக்க வச்சு எல்லாரையும் என் திருவடியில் வந்து அடையவை அப்படின்னு நியமனம் பண்ணார். இந்த லக்ஷ்மி நரசிம்மனோட ஒரு திவ்யமங்கல மூர்த்தியோட ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இன்னைக்கும் இன்னைக்கு எந்த ஆதிசரோ சுவாமி திருக்கரங்களில் எழுந்தருணோ அதே நிசுமன் இன்னைக்கும் இங்கே சொர்ண டோலையில் ஆச்சரியமாக சேவை சாதித்து விடுவான். இப்போ 46 பட்ட அழகி சிங்கர் வரையில் அதே நிசுமன் தான் இன்னைக்கும் சேவை சாட்சின்னு இருக்கான். அவனோட திருமேனி அழகை பார்க்கணும்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவன் வந்து பிராட்டி ஆலிங்கனம் பண்ணிட்டு இருப்பான், பிராட்டி லக்ஷ்மியாக சமாளிக்கிற வாமபாகம் லக்ஷ்மி நிசிம்மம்னு பிராட்டியும் இவனை ஆலிங்கனம் பண்ணிட்டு இருப்பான். ரொம்ப ஆச்சரியமான ஒரு சேர்த்தி அது. சுவாமி கலியன் வந்து ரொம்ப ஆச்சரியமாக சாய்க்கிறார். நல்ல நஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருமான் அல்லி மாதர் புல்கன்ற 1000 தோழனிடம்னு ஆச்சரியமாக சாய்க்கிறார். இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றார். அல்லி மாதர் புல்கன்றது அதாவது 1000 தோழன் இங்க சாய்கிறார். இவனுக்கு எதுக்கு 1000 தோல் வேணும் நிசும்மனுக்கு அப்படின்னா, அந்த தாயார் ஆலிங்கனம் பண்றதுக்கு ஒரு தோல் போறாதான், 1000 தோல் வேணுமா இந்த நிசும்மனுக்கு அப்படின்னு ஆச்சரியமா வியாக்கியானம் பண்றார் சுவாமி பெரியவாச்சாம்பிள்ளை. அப்பேற்பட்ட நிசும்மனை ஆலிங்கனம் பண்ணிட்டு தாயாரோடு எழுந்து அந்த பெருமாளை ஏழை பண்ணிட்டு கொஞ்ச நாள் அகோகுலத்திலிருந்து அங்கேருந்து சஞ்சார கிரம, ஏன்னா நம்ம குலபதியான நம்மாழ்வாரை சேவிக்கணும்ட்டு தான் எழுந்தருளர். எங்க அப்படின்னா ஆழ்வார திருநகரிக்கு. அங்க போனா அங்க வந்து பாக்கிய மதத்தால் வந்து அந்த கோவிலை ஆக்கிரமிச்சுட்டு ஆழ்வாருடைய திருமேனிய திவ்ய மங்கள விகரத்தை ஏதோ ஒரு குகையில ஒழிச்சு வச்சுடுறான். அப்ப ஆழ்வார் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல சுவாமி ஆதிசோகத்தின் மகாதேசிகளுக்கு. உடனே அந்த லோகத்தில் அந்த காலத்தில் இருக்கிற அந்த ராஜா அந்த வழியாக வந்தான், பாண்டிய மன்னன். அவன் வந்து என்ன வேணும் இது மாதிரி ஆதிசுரோ சுவாமியுடைய வைத்தியசக்தியை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இது பண்ணி அவன் திருவடியில் அடைஞ்சி ரொம்ப இதுவாக இருக்க ரொம்ப துக்கமாக இருக்குங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி சுவாமி நம்மாழ்வாருடைய திவ்ய மங்கள விக்கிரகம் வந்து எங்கேயோ தொலைஞ்சி போச்சு, அவருடைய ஆச்சரியமான விக்கிரம் அதை சேவிக்கணும்னு வந்த அகோபுரத்திலேருந்து இங்கே லக்ஷ்மி நரசிம்மன் ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன், இந்த திவ்ய மங்கள விக்கிரத்தை நீ ஏழை எழுந்துள்ள பண்ணி இந்த கோவிலில் வந்து திருப்பி இந்த பாக்கி மதத்தாரெல்லாம் விரட்டிட்டு அங்கே சுவாமியோட விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமான நியமனம் பண்ணுறார். அப்போ அந்த ராஜா எல்லா இடத்தையும் தேடி பார்த்து ஒரு சுனையில் ஒரு குகையில் ஆழ்வார் எழுந்துள்ள பண்ணதை சேவிச்சுட்டு அங்கேருந்து எழுந்துள்ள பண்ணி ஆதிசரோ சுவாமிகிட்ட காமிச்சோடனே ஆதிசரோ சுவாமி ரொம்ப குதூகலி ஆகிட்டார், ரொம்ப சந்தோஷப்பட்டார். உடனே தக்க வித்வான்களை கொண்டு பாஞ்சராத்த ரீதியாக அந்த கோவிலில் பிரதிஷ்டை பண்ணி அதை ரொம்ப ஆச்சரியமாக பண்ணதுனால ஆழ்வார் அர்ச்சக முகேன்னு நியமனம் ஆகி தன்னுடைய விக்கிரகத்தை திருப்பி பிரதிஷ்டை பண்ணதுனால அந்த திவிதேசெம்பெருமான ஆதிநாதனுடைய முதல் வரியான ஆதீந்திர சப்தத்தையும் தன்னுடைய திருநாமான வம்சடாரி அப்படின்ற சப்தத்தையும் சேர்த்து இந்த சடகோப ஜீயருக்கு சாத்தி அன்னிலேருந்து அச்சமுகன்னு ஆழ்வார் நியமிச்சு ஆதி வன் சடகோப யதீந்திர மகாதேசிகன், யதீந்திரன்றதுனால சுவாமி எம்பெருமானுடைய திருநாமத்தையும் தேசிகன்றதுனால சுவாமி தேசிகன் திருநாமத்தையும் சேர்த்து ஸ்ரீமத் ஆதி வன் சடகோப யதீந்திர மகாதேசிகன் அப்படின்னு சொல்லி நம்மாழ்வாரோட நியமனம் ஆச்சு. அது முதற்கொண்டு சுவாமி ஆதிசரோபயத்தீந்திர மகாதேசிகன் சகல திவிதேசங்களையும் சஞ்சாரம் பண்ணி எல்லா ஒவ்வொரு ஊர்லேயும் அங்கேருந்து புருஷோத்தமன்ற பூரி நகருக்கு எழுதி அங்கே வந்து இதர மதங்களாக தன்னுடைய வாதத்தினால ஜெயிச்சு அங்கே இருக்கிற ராஜா வந்து முகுந்த தேவராயன்ற ஒருத்தன், அவன் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை தொலைச்சதுனால சுவாமியினுடைய அனுகிரகத்தினால் திருப்பி அந்த ராஜ்யத்தை பெற்று அவன் வந்து அங்கிருந்து ஒரு கர்நாடக பல்லக்கு அதாவது தன்னுடைய ஒரு யானையினுடைய தந்தத்தினால ஒரு பல்லக்க பண்ணி அது கர்நாடக பல்லக்குன்னு ஆக்கி அத்த சுவாமிக்கு இது பண்ணி அண்ணிலேருந்து அந்த ராஜ பல்லக்கிலேயே சுவாமியை எழுந்தருளிந்து பெருமாளை லட்சுமி நரசிம்மனையும் மற்ற இதர பெருமாள்களையும் 100 பல்லக்கில் எழுந்தருளை பண்ணி எல்லா திவிதேசத்துக்கும் எழுந்தருளி தேவப்பெருமாள் சன்னதியில தேவப்பெருமானுடைய ஆக்கியினால நூற்று கால் மண்டபம் கட்டி அந்த மண்டபத்திலேயே பெருமாளையும் எழுந்துள்ள பண்ணி அங்கேயே நிசும்மனோட பிம்பத்தையும் எழுந்துள்ள பண்ணி அதே மாதிரி திருநாராயணபுரத்துக்கு எழுந்தருளி அங்க வந்து அந்த கோபுரங்கள் வந்து ரொம்ப சிதிலமாச்சு. அந்த சிதிலமான கோபுரத்தை சுவாமி ஆதிசுரோப ஐதீந்திர மகாதேசிகன் திருப்பி புனருத்தாரணம் பண்ணி தன்னுடைய அவதார ஸ்தலமான திருநாராயணபுரத்தில் அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளி அங்க வந்து உத்தர கோபுரம் வெள்ள கோபுரத்தும் அதுவும் சிதிலமானது. அங்க வந்து திருப்பி அந்த கோபுரத்தை திருப்பி நிர்மாணம் பண்ணி எப்படி கலியின் வந்து அந்த திவிதேசத்தில் நிர்மாணம் பண்ணாரோ அதே மாதிரி அங்கே தன்னுடைய மடத்தையும் ஸ்தாபிச்சு இப்படி பல ஊர்களில் பல விதமாக பல கைங்கரியங்கள் பண்ணி 74 சிம்மாதனாதிபதிகளும் சுவாமி எம்பரு சுவாமி ஆதிசரோப சுவாமி எப்படி எம்பெருமானார ஆசிரியச்சாலோ அதே மாதிரி ஆதிசரோப சுவாமி திருவடியில் ஆசிரியச்சு ரொம்ப ஆச்சரியமா அதிவிலட்சணத்தோடு எழுந்திருந்து அந்த சுவாமி அவர் திருவடியில் இரண்டாம் பட்டாயசிங்கரும் நாராயணீந்திர மகாதேசி என்ற மகான் அவர் சஷ்டி பிரபந்த நிர்மாதா அப்படின்னு சொல்லுவார். 60 கிரந்தங்கள் பண்ணவர் அந்த அழகி சிங்கரும் அதே மாதிரி வைதிக தோழப்பர் அப்படின்னு எழுந்தார். அவர் வந்து ரொம்ப பரம அவர் ரெண்டு பேரும் காலக்ஷேபம் பண்ணார். அந்த வைதிக தோழப்பரை ஆதிசுர சுவாமி நியமிச்சு பல கிரந்தங்கள் அதாவது தர்மசாஸ்திர கிரந்தங்கள்லாம் தச நிர்ணயி பண்ண சொல்லி ஆச்சரியமா நியமிச்சு அதுக்கப்புறம் ரொம்ப அற்புதமாக வைகிரியோடு எழுந்தார். அப்புறம் சித்திர மாதம் ஏகாதசி திதி பகுதான்ய வருஷம் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி திதியில் சுவாமி தன்னுடைய அவதார சமாப்தியை பண்ணிட்டு நிசும்மனுக்கு அத்தியாச்சரியமான ஒரு கைங்கரியங்கள்லாம் பண்ணி அது முதற் கொண்டு பின்னாடி வந்த அழகேசிங்கர்கள் இன்னிவரை 46 பட்ட அழகேசிங்கர் வரை அவிச்சின்ன சம்பிரதாயமாக இன்னைக்கு இன்னைக்கும் இந்த கலியிலையும் சன்னதி சம்பிரதாயம் ரொம்ப விசேஷமாக எழுந்தருளியும் எல்லா அங்கே எல்லா ஆச்சாரியாலையும் அந்த ஆதிசுர சுவாமியுடைய பிரதிநிதியாகவே இன்றைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர் வந்து அவருக்கு எப்படி அழகேசிங்கர்னு பேரோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற சுவாமிகளையும் அழகேசிங்கர்னு தான் சம்பிரதாயத்தில் கூப்பிட்ற வழக்கம். அப்பேற்பட்ட மகான்கள் பலவாறு இங்கே கைங்கரியம் பண்ணிருக்கா. அந்த ஆதிசுர சுவாமியுடைய தனியின் ஒன்றே நமக்கு வந்து பரமபோக்கியமாக இருக்கும். பிரபத்தியே நிரவத்தியானாம் நிஷத்தியாம் குணசம்பதாம் சரணம் பவபீதானாம் சடகோப முனீஸ்வரம் அப்படின்றத அந்த மகானுடைய தனியன் நிரவத்தியானாம் நிஷத்தியாம் குணசம்பதாம் இந்த குணங்கள்லாம் இருக்கிற பெரிய கடத்தெரு சகல விதமான நற்குணங்களுடைய கடத்தெரு சுவாமியுடைய சுவாமி அவரை திருவடியில் நம்ம ஆசிரியிச்சோம்னா பவபீதானாம் எல்லா விதமான பயங்களும் பீதிகளும் போய் எம்பெருமான் திருவடி வாரத்தில் எப்பயும் அசஞ்சலமான பக்தி ஏற்பட்டு அவன் திருவடியிலேயே எப்பயும் நித்திய சித்தமான கைங்கரியம் பண்ணிண்டு மோட்சானுபவம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது இந்த இந்த தனியினுடைய சாரார்த்தம். இத அஸ்மதாச்சாரியனான 45 பட்ட அழகிங்க ரொம்ப ஆச்சரியமாக சாய்ப்பார். அவர் வந்து திருப்பதியில் ஒரு காலத்தில் முன்ன ஒரு 40-50 வருஷம் முன்னாடி அங்கே ஒரு சதஸ் நடந்தபோது அப்போ டிடி சுவாமின்னு மகான் எழுந்தார். தேசிய சம்பிரதாயத்தில் ரொம்ப விசேஷமான மகானவர் நிறைய அவருக்கு ரொம்ப பரம சாத்வி மகாச்சாரியன் அவர் சாய் பெறாங்க. இத மாதிரி சுவாமி தேசிகன் இப்படி இந்த தயாசதகத்தில் பிரபத்தியே நிரவத்தியானாம் பிரபத்தியேன் முதல்ல பதம் போட்டு பிரபத்தியே தம் கிரிம்பிராயா ஸ்ரீனிவாசானு கம்பையா அப்படின்னு எப்படி தயாசதகத்தை முதல் ஸ்லோகத்தில் பிரபத்தியேன்ற பதத்தை கிரியாபதத்தை போட்டாரோ அதே மாதிரியே சுவாமியுடைய தனியனும் அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஆச்சரியமான இந்த தனியன் இது அப்படின்னு ரொம்ப சாய்ப்பேறான் இந்த டிடி சுவாமி. இது அழகே சிங்கர் அடிக்கடி சாட்சாகும். அந்த மாதிரி பெரிய வைபவங்கள் உடையவர் நம்ம ஆதிசுரோபயத்தீந்திர மகாதேசியன். இந்த ஆதிசுரோபயத்தீந்திர மகாதேசியனுடைய பற்றி பிற்கால அழகிய சிங்கர்கள் ரொம்ப ஆச்சரியமா சாதிச்சிருக்கா நிறைய ஸ்லோகங்கள்ல. இதுல வாசந்திகா பரிணயம் அப்படின்னு ஏழாம் பட்ட அழகிய சிங்கர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு கிரந்தம் பண்ணிருக்கார். அதாவது செஞ்சுலட்சுமி தாயாருக்கும் நுசும்பனுக்கும் உண்டான கல்யாண வைபவத்தை பத்தி வாசந்திகா பரிணயம்னு சாதிக்கிறார். அதுல இந்த ஆதிவசரோ சுவாமிக்கு எப்படி ஆழ்வார் அம்சமுத்திரி கொடுத்தார் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை ரொம்ப ஆச்சரியமா சாகிறார். ஸ்ரீ ராமானுஜ சம்பிரதாய பதவிபாஜம் சது சப்தி ஸ்ரீமத் வைஷ்ணவ பூபுருதாம் குணபிருதாம் சிம்மாசனஸ்தாயினாம் அத்தியக்ஷ்டம் உபயே விவாம்ச மதுலம் ஸ்ரீ நுசும்மாஜ்ஞயா பிராஞ்சம் வன் சடகோப சம்யமிதரா தௌரேய மீடி மகி அப்படின்னு சாய்கிறார். அதே மாதிரி 37ஆம் பட்ட அழகிய சிங்கர் ரொம்ப ஆச்சரியமான இது. இந்த 7ஆம் பட்ட அழகிய சிங்கர் இன்னொரு ஸ்லோகத்தில் கர்நாடக பல்லக்கு அந்த முகுந்த தேவராயன் கொடுத்தான் அத்த வந்து ஆச்சரியமா ஒரு ஸ்லோகத்தை சாகிறார். பூர்வம் யஸ்து முகுந்த தேவ விபுனா ஸ்கந்தே திருதாந்தோலிகா பிராப்தா ஸ்ரீ புருஷோத்தமம் ரசிதவான் பக்த பிரதிஷ்டாபனம் லத்வா தந்தி துரங்க துரங்க ரத்ன சிபிகா சத்ரத்தை சாமர துவந்தம் வாதிஹி யயோ புனஸ்ச விஜயி கர்நாட சிம்ஹாசனம் அப்படின்னு சாய்கிறார். இதே மாதிரி 37ஆம் பட்ட அழகிய சிங்கர் ஸ்ரீமத் ஆதிவசரகோபயதீந்திர வைபவ சந்திரிகா அப்படின்னு ஒரு 100 ஸ்லோகம் ஆச்சரியமா சர்க்கராத்திரம்னு பெரிய விருத்தத்தில் பண்ணிருக்கார். ரொம்ப ஆச்சரியமா அதுல நிறைய வைபவங்களை ஆதிவசர சுவாமி தீந்திர வைபவங்களை ரொம்ப ஆச்சரியமா சாய்கிறார். தேவப்பெருமாள் சந்திர எப்படி அந்த நூற்றுக்கால் மண்டபத்தில் எப்படி நிர்மாணம் பண்ணார் அப்படின்னா சொல்லி ரொம்ப ஆச்சரியமா சாகிறார். அதே மாதிரி 40ஆம் பட்டம் ஸ்ரீமதி அழகிய சிங்கர் சம்பிரதாய பிரகாசிகா அப்படின்ற ஒரு நூல் ரொம்ப ஆச்சரியமா சாகிறார். அதுல ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் ஸ்ரீவாச ஸ்ரீ நிசும்மௌ கலி கலுஷ தியாம் முக்திஹேது பிரசித்தௌ தத்ரூபௌ வெங்கடேசா சடமதன குருஹு சேதி விஜாத பூர்வௌ தன்னித்தாபநிதானாம் ததன அபசரணம் முக்திஹேது பிரதீதம் தத் வேதாந்தாச்சாரிய பக்தே சடமதன குரௌ பக்திரேவாத்திர காரியா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா சாகிறார். அதாவது எப்படி சுவாமி நிகமாந்த தேசிகன் மலையப்பனுடைய புனரவதாரமோ அதே மாதிரி ஸ்ரீ நிசும்மனுடைய புனர்வதாரம் ஸ்ரீமதி ஆதிசரோபயத்தீந்திர மகாதேசியன் சுவாமி தேசியன் கிட்டையும் சுவாமி ஆதிசரோபயத்தீந்திர மகாதேசியும் அபசாரப்பட்டுட்டோம்னா அந்த அபசாரமானது நேராக எம்பெருமானுடைய சீனிவாசனும் நிசும்மன்கிட்டயே நேராக அபசாரப்பட்ட மாதிரி. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து ரெண்டு ஆச்சாரியாலும் நம்ம வந்து போற்றி உகக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் 40ஆம் பட்டம் ஸ்ரீமதி லட்சுமி நரசிம்மதிவ பாதுகா சேவக சிவன் சுரோபஸ்ரீ ரங்கநாதேத்தின மாதிசன் சாதித்தருளினார். இப்படி பலவிதமான வைபவங்களுடைய ஆதின் சுரோபயத்தீந்திர மகாதேசனுடைய வைபவத்தை இதோ அடியன் யதாமதி இங்கே விஜாபனம் பண்ணேன். இதில் ஏதாவது குற்றம் குறை இருந்தனா அடியனை மன்னிச்சருளணும். அந்த ஆதின் சுரோபயத்தீந்திர மகாதேசனுடைய கருணைக்கு எல்லா பக்தாலும் பாத்திரமாகணும்னு அடியன் இங்கே பிரார்த்திச்சு நிற்கிறேன். கவிதார்க்கி சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம. ஸ்ரீமான் துர்வாதீந்திர குலகண்டீரவோ குரு வன்ஷடாரி யதீந்திரோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி ஸ்ரீமத் ஆதிவன்ஷடகோப யதீந்திர மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷடகோப ஸ்ரீ வேதாந்த தேசி யதீந்திர மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீ வேதாந்த வாவதுக வாத்ஸ்யஸ்ரீ நாராயணாரிய மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்மதிவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன்ஷடகோப ஸ்ரீ நாராயணேத்தீந்திர மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷடகோப ஸ்ரீ ரங்கநாதேத்தீந்திர மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே சீனிவாச மகாதேசிகாய நம.